ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஞாச தசகத்துல முதல் பத்தியம். அஹம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷணஃபலம் ததா ந மம ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் நிக்ஷிபே புதஹ. நிக்ஷிபேத்ன்றதுதான் இந்த பத்தியத்துல கூட கிரியாபதம். கிரியாபதம்னா அந்த வேர்ப். நிக்ஷிபேத் அப்படின்னா சமர்ப்பிக்க வேண்டும். க்ஷிப் க்ஷிப்னு ஒரு தாத்து இருக்கு, வெய் வெய்ன்னு அர்த்தம், டு பிளேஸ் சமர்ப்பித்தல் அர்த்தம். அது நீன்னு நிச்சயம்னு வச்சுக்கலாம். நீன்றது ஒரு உபசர்க்கம் சொல்லுவா. இந்த கிரியாபதத்துக்கு முன்னாடி தாத்துவுக்கு முன்னாடி, தாத்துனா அந்த வெர்பல் ரூட்டு, அதுக்கு முன்னாடி இந்த நீ இந்த மாதிரி உபசர்க்கங்கள்லாம் சேர்த்தா சேர்த்தா ஒரு விசேஷமான அர்த்தம் கிடைக்கும். ஆக மொத்தம் நிக்ஷிபேத்ன்றது விதி லிங்க்னு ஒரு இது இருக்கு சம்ஸ்கிருதத்துல. இந்த நிகழ்காலம் எதிர்காலம் சொல்றோமா இல்லையா, காலங்கள் காலங்கள் சொல்ற மாதிரியே மூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மூட்ஸ் வந்து இம்பெரிட்டிவ் மூடு, ஒரு கமாண்ட் பண்றது, ஆணையிடுதல் இந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த விதிலிங்கன்னு சொல்லிச்சு, இது ஒரு கட்டளை மாதிரி அல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல உபயோகிக்கப்பட்டிருக்கு. நிக்ஷிபேத் யாரு எதை அப்படின்னு கேட்டா, ஆத்மானம் நிக்ஷிபேத் தன்னையே. ஆத்மாவின் சொன்னா நம்ம ஆத்மாவை தனியா எடுத்து நம்ம வைக்க முடியாது, நம்ம தானே ஆத்மா. சோ தன்னைன்னு அர்த்தம் ஆத்மானம்னு சொன்னா, அது ஆத்மன் அப்படின்னு சப்தம். அது சப்தம் ரொம்ப முக்கியம் சம்ஸ்கிருத ஞானத்துக்கு. சம்ஸ்கிருதம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஒரு லாங்குவேஜ். அது ப்ரீடிஃபைன்ட் எல்லாமே. ஒரு சப்தம், ஒரு வேர்டு, சப்தம்னா பொதுவா நவுன்னு சொல்லுவோம். அது எடுத்துட்டோம்னா அது எப்படி, அதோடைய பேசிக் ஃபார்ம் என்ன, அது எப்படிலாம் மாறுறது, வேற்றுமை உருவு பயன்படுத்திச்சு எப்படிலாம் மாறுன்றதுலாம் ஏற்கனவே ஃபிக்ஸடாக இருக்கு. நம்ம வாய்ப்பாடு தமிழில் இது கணக்கில் வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி எல்லாமே நிச்சயமாக இருக்கு. அந்த அறிவு இருந்தால் தான் நம்மளால் அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆத்மானன்றது இப்போ ஆத்மன் அப்படின்னு சப்தம், அது ஆத்மா ஆத்மானோ ஆத்மானகன்னு போகும். ஆத்மானம் அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை. ஆத்மாவை அர்த்தம் இந்த இடத்துல தன்னை அர்த்தம், தன்னை சமர்ப்பிக்க வேண்டும். யார் புதஹா, புதஹா புதஹான்னு சொன்னால் புத்துன்ற ஒரு ரூட், புத்துனாலே ஞான சம்பந்தத்தை உடையது. ஸோ புதஹான்னு சொன்னா ஞானத்தை பெற்றவன். இப்போ ஞானம்னு சொன்னா பொதுவா நாலெட்ஜ்னு சொல்றோம் இல்லையா, எல்லாமே நாலெட்ஜ் தான். எந்த அறிவு ஏற்பட்டாலும் நாலெட்ஜ் தானே. அப்போ புதஹாக்கு என்ன விசேஷமான அர்த்தம்னா, இந்த கான்டெக்ட்ல தத்வஜானத்தை அடைந்தவன். இந்த கான்டெக்ஸ்ட்ல புதஹன்னு சொன்னாப்போ தத்வஜானத்தை அடைந்தவன், தன்னை பற்றிய அறிவை பெற்றவன். இப்ப நிக்ஷிபேத்துன்னு சொன்னதுனால தன்னை சமர்ப்பிக்க வேண்டும் சொன்னதுனால யாரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அறிவையும் பெற்றவன், தான் எதை காட்டிலும் வேறு என்ற அறிவையும் பெற்றவன். சோ ஆக மொத்தம் தத்வத்திரை ஞானத்தை அடைந்தவன் வச்சுக்கலாம். அந்த அப்படிப்பட்ட ஞானி அந்த புதஹ என்ன பண்ணணும், தன்னை சமர்ப்பிக்க வேண்டும். எப்படி, இதி இதினா என்று, ஏவம் சொல்வா, இந்த மாதிரி அப்படின்னு அனுசந்தானம் பண்ணிட்டு சமர்ப்பிக்கணும். என்ன என்ன அனுசந்தானம் பண்ணணும்னு சொன்னா, அகம் மத்ரக்ஷண பரஹ ததா மத்ரக்ஷண பலம் நாமம ஸ்ரீபதேஹே ஏவ. இப்ப இந்த ஸ்லோகத்துல நம்ம வாசிக்கச்சே ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் இருக்கு. அதை பிரிச்சோம்னா ஸ்ரீபதேஹே ஏவ இதி ஆத்மானம். சந்திப்பெல்லாம் நமக்கு வேண்டாம், பிரிக்கிறதுக்கு தெரிஞ்சுன்னா போறோம், நாளைக்கு பிரிச்சு அனுபவிக்கலாம். ஸ்ரீபதே ஸ்ரீபதேஹே ஏவ இதி ஆத்மானம். ஸ்ரீபதேஹே ஏவன்றது ஸ்ரீபதே ரேவன் ஆயிடுத்து. அப்புறம் ஸ்ரீபதே ரேவ பிளஸ் இதி வந்து ஸ்ரீபதே ரேவேதி அப்படின்னாச்சு. பிறகு ஸ்ரீபதே ரேவேதி பிளஸ் ஆத்மானம் வந்து ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் ஆச்சு. அவ்வளவுதான். அகம் அகம்னா என்னது, நான் நான் சொல்றோமா இல்லையா, அகம் பாவம் அகங்காரம்னா அந்த அகத்தை வச்சு நிறைய பதங்கள் இருக்கு. ஸோ அகம்ன்றது நான். இப்போ நம்ம நாம யாரும் கேட்டால் நம்ம ஜீவாத்மான்னு சொல்றோம், ஆத்மான்னு சொல்றோம். இந்த ஆத்மாவுக்கு ஒரு தன்மை இருக்கு, என்னன்னா அதற்கு எப்பயுமே தன்னை தெரியும். நான் நான் நான் அகம் அகம் அதுக்கு ஒரு பாவனை இருந்துட்டே தான் இருக்கும். அதான் அறிவோட தன்மையே. அது அந்த பாவனை போயிடுத்துனா அறிவு இல்லைன்னு அர்த்தமாயிடும். அதனால எப்பவுமே அதற்கு நான் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கும். அவன் ஞானத்தை அடைந்த பிறகு பகவானுடைய சேஷ பூத்தன்லாம் தெரிஞ்சுக்கிறான், அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் அகம்னு சொல்லச்சு நான், நான்னா அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கணும், ஆஸ் சச் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அகம். இது அஸ்மத சப்தம்னு இதுக்கு பெயர். ஸோ இந்த அஸ்மத சப்தத்தில் முதல் வேற்றுமை, நம்ம ஒரு நவுனா எடுத்து யூஸ் பண்ணலாம், அப்படியே ஒரு சப்ஜெக்டா எடுத்து யூஸ் பண்ணலாம் அகம். பிறகு மத் ரக்ஷண பரஹ, இந்த மத்துன்றது வந்து என்னுடைய நம்முடைய அது அதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ஃபார்ம் மத்து. துவத்துன்றது உன்னுடைய அந்த மாதிரி பயன்படும், மத்துன்றது என்னுடைய நம்முடைய வச்சுக்கலாம். மத்து பிளஸ் ரக்ஷண மத் ரக்ஷணன்னு ஒரு சந்தி. மத்து இந்த தா வந்து தாவாயிட்டு, இத்து வந்து இதாயிடுது. பரஹ பரஹன்னு சொன்னா அந்த பாரம் அல்லது பொறுப்பு, ரக்ஷணன் சொன்னா காக்கும், பரஹன் சொன்னா பொறுப்பு. அப்ப மத் ரக்ஷண பரஹன்னு சொன்னா என்னை காக்கும் பொறுப்பு அப்படின்னு ஆச்சு. ததா ததானா அவ்வாறே, எப்படி நான் மற்றும் என்னை காக்கக்கூடிய பொறுப்பு இந்த ரெண்டும் அதே மாதிரியே மத் ரக்ஷண பலம். இப்ப நானும் என்னது அல்லை இல்லை, என்னை காக்கும் பொறுப்பும் என்னது இல்லை. இப்ப என்னை காக்கிற பொறுப்பு வர இந்த இல்லாம போகலாம், ஆனா என்னை காக்கிறதுனால வரக்கூடிய பலன் பிரயோஜனம் இருக்கணும், அது என்னோடதா இருக்கலாமே சொன்னா அதுவும் கிடையாது. ஸோ நானே எனது கிடையாது, என்னை காக்கக்கூடிய பொறுப்பும் இந்த கிடையாது. என்னை காக்கிறதுனால வரக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடிய பிரயோஜனம், அந்த செயலினால ஒரு பிரயோஜனம் இருக்குமே, ஆனால் அந்த பிரயோஜனமும் என்னது இல்லை. நாம இந்த அகம் சப்தம் பார்த்தோம்னோ, அந்த அகம் சப்தத்தினுடைய ஆறாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமைன்றது ஷஷ்டி விபக்தி, அது சம்பந்தத்தை குறிக்கும். இப்ப என்னுடையதுன்னு சொன்னா மம, மம நாம ஸ்ரீராமஹ, என்னுடைய பெயர் ஸ்ரீராமன். அப்ப மமன்றது என்னுடையது, நான்னு சொல்ல நிஷேதம் பண்றது, இல்லைன்னு சொல்றது. ந மமன்னு சொன்னா என்னுடையது அல்ல. இப்ப அகம் நான், என்னுடைய ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மஸ்வரூபத்தை, ஆத்மஸ்வரூபம் சொன்னதுக்கு தாத்பரியம் இருக்கு, அந்த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், அந்த எசென்சியல் ஃபார்ம், அது அதை காக்கும் பொறுப்பு, அதை காப்பதனால் வரக்கூடிய பலன், மூன்றும் என்னுடையது அல்ல. இப்ப என்னோடது அல்லன்னு சொன்னா யாரது? ஸ்ரீபதேகே ஏவ ஸ்ரீபதிஹி, ஸ்ரீ ஸ்ரீபதிகின்னு சப்தம், ஸ்ரீயப்பதிகின்னு சொல்லலாம். ஸ்ரீன்றது பெரிய விராட்டி, பதிகின்றது கேள்வன் சொல்ல தமிழ திருமகள் கேள்வன், எப்பொழுதும் பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த விஷ்ணு, அந்த நாராயணன். ஸ்ரீபதேகேன்றது அந்த ஸ்ரீபதிகின்ற சப்தத்தினுடைய ஆறாம் வேற்றுமை. எப்படி அகன்ற சப்தத்துக்கு பதத்துக்கு மம, மம வந்து ஆறாம் வேற்றுமையாச்சோ, ஸ்ரீபதிகின்ற அந்த சப்தத்துக்கு அந்த ஃபார்முக்கு ஸ்ரீபதேகே வந்து ஆறாம் வேற்றுமை. ஏவன் சொன்னது வந்து நிச்சயமா ஒரு அவதாரணம், எம்பசிஸ் அவனுடையதே, ஸ்ரீமன் நாராயணனுடையதே அப்படின்ற அவனதுவே அப்படின்னு சொல்லுமா இல்லையா, அதுதான். இதி என்று, இதுனா தஸ் என்று, புதக ஆத்மானம் நிக்ஷிபர், ஒரு தத்துவஞானத்தை அடைந்தவன் உபாயத்தை மேற்கொள்ள வேண்டும் சொல்ல வந்ததுக்காக ஒரு ஸ்லோகம் இது. ஞானத்தை அடைஞ்சுட்டேன் நான், யானை என்னை அறியகலாதே, யானை எந்தனதே என்றிருந்தேன், அழகா பாசம்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இப்போ நான் பெருமாளுடைய சொத்து அப்படின்னு இருந்துட்டா போகணுமானா, கிடையாது. அந்த நிச்சயத்தோட பெருமாளை சென்று பிராட்டியோடு இருக்கக்கூடிய பெருமாளை அணுகி ஒரு ஆச்சாரிய முகமாக சென்று தன்னை அவன் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு கால் சுனிஷ்டைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பிரபத்தி பண்றதுல, அப்படி சுனிஷ்டை பண்றவனா தான் நேராக போய் பகவானத்துல போய் தன்னை சமர்ப்பிக்கலாம், அல்லது ஆச்சார நிஷ்டை உக்தி நிஷ்டைன்னு இந்த பிரபத்தியில சரணாகதியில சில பேதங்கள்லாம் இருக்கு. உக்தி நிஷ்டைன்னு சொன்னா ஆச்சாரியன் சொன்னதை திருப்பி சொல்லி, கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அடிப்படையான ஞானம் இருந்து திருப்பி சொல்லி நாமும் அதில் ஆக்டிவாக பங்கெடுத்துக்கிறது. ஆச்சார நிஷ்டன்ஸ்னா ஒரு பேசிவா அங்கே தான் இருக்கணும், அங்கே எல்லாமே இருக்கலாம். ஏன்னா சில சமயம் வந்து ஆபத்கார பற்றி தான் சொல்லச்சு, வெறும் அந்த அந்த வியக்தி அந்த ஜீவாத்மனுடைய சில டீட்டெயில்ஸை வச்சுட்டு ஆச்சாரிய சரணாகதி பண்ற, அதாவது அவர் பண்ணக்கூடிய சரணாகதிக்கு அங்கே மருந்து நடத்தும் அது. அப்போ ஆச்சாரிய நிஷ்டையிலேருந்து பொதுவாக கொஞ்சம் பேசிவாக நின்றுருப்போம், அவர் எப்போ அது முடிஞ்சு போச்சு சேவிக்கலாம்னு சொன்னால் இப்போ திரும்ப சேவிப்போம். முக்தி நிஷ்டையில் கூட திருப்பி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரபேதங்கள் இருக்கு, டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த அறிவு வேணும். எந்த அறிவு? நான் என்னுடையவன் அல்ல, அல்ல என்னை காக்கும் பொறுப்பு எனதல்ல, என்னை காக்கும் பொறுப்பினால் வரக்கூடிய அல்லது என்னை காப்பதனால் வரக்கூடிய பலனும் என்னது அல்ல. இப்போ யாருதுன்னு கேட்டால் ஸ்ரீபதேகே ஏவ, பகவானுடையது மட்டுமே, அவனுடையதும் ஆயிடக்கூடாது, அவனுடையது மட்டும் அது அவனோட பொறுப்பு தான் அப்படின்ற நிச்சயத்தோட இந்த ஞானத்தை அடைந்தவன், தத்துவத்தை ஞானத்தை அடைந்தவன், ஆச்சாரிய முகமாக தத்துவ ஞானத்தை அடைந்தவன் என்ன பண்ணணும் கேட்டா, இப்படி அனுசந்தானம் பண்ண வேண்டும், பிரபத்தியை செய்ய வேண்டும்னு தாற்பயம் இந்த முதல் பத்தியத்தினுடைய அர்த்தம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.